ശ്രീമണ്ണൂതനരംഗനാഥേതരാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണാരതിരാർ സംപ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തരസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗരീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്തായതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാരണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകല്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാഭിവാന്യാം ഘോരാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ. ആസ്തിക അൻപർകൾ അനവർക്കും അടിയനുടിയ നമസ്കാരങ്ങൾ. വേദമനൈത്തുക്കും വിത്താകും എന്ന തലപ്പില് ഇന്ന് നാം 20-ാമത് പാസുരത്തെ അനുഭവിക്കുന്നോം. 33 അമരർക്ക് മുൻ ചെന്ന് കപ്പം തവിർക്കും കലിയേ തൊഴിലായ് എന്ന് ചൊല്ലക്കൂടിയതാണ് പാസുരം. ഇന്ന പാസുരത്തില നീരാട്ടം എന്നതിനുടിയ വിളക്കത്തെ മികച്ചരിയാ കൊടുക്കുകയാണ് ആണ്ടാൾ നാച്ചിയാർ. നീരാട്ടംനാ என்ன அப்படினு கேட்டால் பகவத் கைங்கரியம், பகவத் சரணாரவிந்தத்தில் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் நீராட்டம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கைங்கரியத்தையும் நீயே செய்து வைக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பகவன் பக்திமபி பிரயத்தமே என்று சொன்னா போல எல்லாவற்றையும் எம்பெருமானே தர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிரார்த்திக்கிறாள். சாமான்யமாவே அர்த்தத்தை பார்த்தால் இந்த பாசுரம் மிக அழகாக இருக்கும். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் பார்த்தால் 33 அமரருக்கு முன் சென்று இருக்கு அந்த முதல் வரி. அந்த வரியே வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை விளக்க வந்ததாக இருக்கின்றது. பிருகதாரண்யக உபநிஷத்தில் 33 அப்படின்னு சொல்லும் பொழுது 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், இந்திரன், பிரஜாபதி அப்படின்னு சொல்லப்பட்டு பிருகதாரண்ய உபநிஷத்தில் யாக்ஞவல்க்ய மகரிஷி சொல்லக்கூடியதாக வாக்கியம் இருக்கு. இவர்களுடைய விபூதிகளையும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னால் 33 கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திரன், பிரஜாபதி இவர்கள் இருவரை விட்டுவிட்டும் அஸ்வினி குமாரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்வதும் உண்டு அப்படின்னு பெரிவாள் சொல்றார். எம்பெருமான் உபேந்திரனாக அவதரித்தபடியினால இந்திரனுக்கு சகாயமாயிருந்து லோகத்தை காக்கக்கூடியவனாக, தேவதைகளுடைய கோரிக்கைகளை எதிர்பார்க்காமல் முன்பே தானாகவே ஆராய்ந்து அவர்களுக்கு செய்த நல்ல காரியங்களை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே பட்டியலிட்டு காட்டினபடினாலே 33 அமரருக்கு முன் சென்று என்று சொல்லப்பட்டது. இங்க பரித்ராணாய சாதுலாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று எம்பெருமான் சாதித்தபடி முதல் 2 அடிகளின் மூலமாக அவன் செய்யக்கூடியதான ஆசிரித்த ரக்ஷணத்தை பற்றி தெரிவித்தாள். செற்றார்க்கு அந்த வரிகளின் மூலமாக துஷ்ட நிகிரகமானது சொல்லப்பட்டது. செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னு 2 குணங்கள் இங்க சொல்லப்பட்டது. ஆசிரித்த ரக்ஷணத்திற்கு ஷப்பமுடையா என்ற குணம், துஷ்ட நிகிரகத்திற்கு திரளுடையாய் அப்படி என்ற குணமானது இந்த இடத்துல காட்டப்பட்டது. இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய அபயப்பிரதான சாரத்தினுடைய அர்த்தங்களும் நம்மால் இங்கு காட்ட முடியும். தவாஸ்மி இதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மம என்பதாக சக்கரவர்த்தி திருமோகனுடைய சரமஸ்லோகம். நாராயணா ந ஜானீஷே க்ஷாத்ரம் தர்மம் சனாதனம் அயுத்த மனசோ பக்னானு யோ அஸ்மானு ஹன்சி எதே தரஹா அப்படின்னு, பயந்தோடுகின்ற எங்களை அடிப்பது க்ஷத்ரிய தர்மமாகுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பெருமாள் சொல்றான், தேவதைகளுக்கு அபயப்பிரதானம் செய்திருக்கிறேன், சோகம் ஓ நிகநிஷ்யாமி ரசாதல கதானபி அப்படின்னு பெருமாள் பதில் சொன்னான். நிகநிஷ்யாமி சோகம் ஓ ஹனிஷ்யாமி, எல்லோரையும் நான் கொல்லுகிறேன், ஏனென்றால் தேவதைகளுக்கு நான் அபயப்பிரதானம் செய்துள்ளபடியினாலே அப்படின்னு சொன்னான். அப்போ 33 அப்படின்ற வரிகளுக்கு பெரியோர்கள் இந்த இடத்துல கஜேந்திர ஆழ்வானுடைய சரித்திரத்தை கூட தெரிவிக்கிறார்கள். நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனஸ்தாதுருஷோ மாதுருஷேஷு அப்படின்னு சொல்லப்பட்டபடி, முதல்வனாகேன் நான் காக்க வல்லன் அல்லன் என்று 33 திகைத்து நின்றபொழுது எம்பெருமான் அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக கருடாருடனாக இறங்கிச் சென்ற விஷயமும் இந்த இடத்துல சொல்லப்படுறது. மனசா பூர்வம் ஆசாத்திய வாச்சா பிரதிகிரகீதவான் அப்படின்னு ஒரு தசரத்தனுடைய வாக்கியம் இருக்கு. மனப்பூர்வகமாக அதை செய்வதாக சொல்லி பின்னாடி பரதன் எவ்வளவு வேண்டிக் கொண்ட பிறகும் அதை செய்து முடிக்காமல் போனது. தசரதனிடத்திலே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அதே பரதன் வந்து கேட்டபொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை, பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படி செய்தார் அப்படின்னால், திரளுடையால் சுவாமி தேசிகன் சாதித்தா போல இரண்டு சரணாகதிகளையும் சாமர்த்தியமாக கையாண்ட விதம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருந்தது என்பது திரளுடையாய் என்பதாக சொல்லப்படுகிறது. நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹா என்று எம்பெருமான் கண்ணனுடைய வாக்கியம். பாண்டவான் த்விஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் இதையெல்லாம் மனசுல வச்சுதான் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று சொன்னார். பெருமாளுக்கே இவ்வளவு சாரித்திரியங்கள் இருக்கு அப்படின்னால், ஆசிரித்த லட்சணத்துல வேண்டிக் கொண்டால் மட்டுமே காக்கக்கூடிய தெய்வம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ஆனால் நாம் பிரார்த்திக்காமலே நம்மை ரட்சிக்கக்கூடியவள் பிராட்டியானபடியினால, மீண்டும் எங்கள் பிராட்டியினுடைய பெருமைதான் அதிகமாக பேசப்படுகிறது. மாதர் மைத்திரி ராட்சசி ஸ்வை ததைவார்த்தராபராதா ஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜால் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா என்று பட்டர் பெரிய பிராட்டியாரை பற்றி, சீதாதேவியை பற்றி மிக அழகாக சாதித்திருக்கிறார். பெருமாள் தவாஸ்மி இதிச்ச யாச்சதே, கேட்டவர்களுக்கு அபயப்பிரதானத்தை செய்தான். நீயோ யாருமே உன்னிடத்திலே பிரார்த்திக்கவில்லை என்றாலும் கூட, உன்னை எதிர்த்துத்தான் நின்றார்கள் என்றாலும் கூட, அவர்களுக்கும் அபயப்பிரதானத்தை அளித்தாயே. உன்னுடைய சௌலபியம் எப்பேற்பட்ட சௌலபியம் என்று சொல்லப்படுகிறது. சுவாமி தேசிகன் பூமாதேவியையும் அதே மாதிரி நீலாபிராட்டியையும் சகாயமாக வைத்து கொண்டு பெரிய பிராட்டியார் இந்த லோகத்தை வழிநடத்தி செல்கின்றார் என்பதை மிக அழகாக சாதித்திருக்கிறார். ஆர்திரா பராதி நிஜனேபிய பிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாஸ்யாத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் பெருமானுடைய பெருமைகளையும் பிராட்டியாருடைய பெருமைகளையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே காண்பிப்பதாக தெரிவித்துக் கொண்டு இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.